your boy Mr. Chu, back again with a funky tune. Listen up my people, turn up the volume. Ah, let's go. Ayo girl, need hot like the fire. Oh na la na, up a flying away. Vanathil irukku nirangal adi unna paathathu maarudhe. Ayo girl, need hot like the fire. Oh na la na, up a flying away. Vanathil irukku nirangal அடி உன்னை பார்த்ததும் மாறுதே. ஆட்டும் வேகம் கூடுதே, மனமும் ஏதோ சொல்லுதே, தள்ளி போகுதே நீ பக்கம் வேணுமே. தன்னலோர தென்ற காத்து வீசுதே, கங்கு ரெண்டு காதல் வார்த்தை பேசுதே. காலை வந்தால் என்ன, வெயில் அட்டி பார்த்தால் என்ன, நீ நானும் சேர நேரம் தேவையில்லையே. நீ பார்க்காம போனா என் மனம் அதை தாங்குமா? ஆடிய நீ தானே என் இதயத்து பறித்தாய். கேட்காம என்ன சொல்ல பேபி கேர்ள், விளையாடாத உசுரோட. முந்தி இருந்த கவலைகள் எல்லாம் மாமா உன்னால போச்சு, எழுதி பழகி சிரிச்சு இப்பாது காதலாச்ச. உன்னோட மட்டும் கெத்த ஊரை சுத்த ஆசை செல்லம் வா, கொண்டாடுவோம் எங்கட குடும்பத்தோட. முதல் பாதம் வர்ற என்ன அழகோ, என்ன சுட்ட போல பத்தி விட்டு தூக்கி போட்டாலோ. அடி கஞ்ச செடி போல என்ன போதை ஏக்குதோ, உன் மௌன மொழிகளில் அடி காத மாலை போலியுதோ. கண்கள் மூடவே உன் நினைப்பு மின்னல் பாயுதே, காற்று வீசும் பாதையில அலைகள் பேசுதே. உன் காலில் இருக்கும் கொலுசு போல என்ன மாட்டி பாயா, நீ போகும் பாதை எல்லாம் உன் கூட வருவேன்னா.